விழிச்சுடரே, சுட்டும் விழிச்சுடரே, என் உலகம் உன்னை சுற்றுது. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. உன் விழியில் விழுந்தேன், விண்வெளியில் பறந்தேன், கண் விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே, கண் விழித்து சொப்பனம் கண்டேன். சுட்டும் விழிச்சுடரே, சுட்டும் விழிச்சுடரே, என் உலகம் உன்னை சுற்றுது. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுது. உன் விழியில் விழுந்தேன், விண்வெளியில் பறந்தேன், கண் விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே, கண் விழித்து சொப்பனம் கண்டேன். So